தான் காதல் எக்ஸ்பிரஸ். ஒன்லி இருவர் செல்லும் பஸ் பஸ், வேலம் வேலை சக்சஸ், இனி காலை மாலை கிஸ் கிஸ். நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஓ காதல் ஐ லவ் யூ என்று சொன்னாள் பொன்மணி. காதல் எக்ஸ்பிரஸ்.